ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗಣಾರಿತ್ರಾರಬ್ಧ ಆತ್ಮವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರಿತ್ರಾತ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀ ಭಾಷೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತರ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗದೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀತ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ ಬರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ ಆಸ್ತಿಕ ಅನ್ಬರ್ಗಳು ಎಲ್ಲೋರುಕ್ಕೂ அடியனுடைய சுப்பிரபாதம். சுதர்சனாஷ்டகத்தில் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடியதான ஸ்லோகமானது புவன நேத்திரத்ரயீமயா சவன தேஜஸ்த்ரயீமயா நிரவதி ஸ்வாது சின்மயா நிகில சக்தே ஜகன்மயா அமித விஸ்வக்ரியாமயா சமித விஸ்வக்பயாமயா ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಭುವನ ನೇತ್ರತ್ರಯೀಮಯ ಸವನ ತೇಜಸ್ತ್ರಯೀಮಯ ನಿರವಧಿ ಸ್ವಾದು ಚಿನ್ಮಯ ನಿಖಿಲ ಸಕ್ತೇ ಜಗನ್ಮಯ ಅಮಿತ ವಿಶ್ವಕ್ರಿಯಾಮಯ ಶಮಿತ ವಿಶ್ವಕ್ಭಯಾಮಯ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ ಜಯ ಜಯ ಶ್ರೀ ಸುದರ್ಶನ. இந்த ஸ்லோகத்தினால தின் கயிறு அப்படின்னு இருக்கக்கூடியதான பாசரூப ஆயுதத்தினுடைய காரியத்தை இந்த இடத்திலே சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரமான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எம்பெருமான் சுதர்சனாழ்வார் எப்படி இருக்கார் அப்படின்னால், மூன்று லோகங்களுக்கும் கண் போல இருக்கக்கூடிய வேதஸ்வரூபமா இருக்கான். த்ரயீமயா யாகங்கள்ல சொல்லப்பட்டதான அக்னிகள் மூன்று, தேஜஸ்த்ரயீமயா மூன்று விதமான அக்னி ஸ்வரூபமாகவே அவன் இருக்கான். எப்படிப்பட்டதான அக்னிகள்? கார்கபத்னியோ ஆகவணியோ தட்சிணாக்னி என்று சொல்லக்கூடியதான மூன்று விதமான அக்னிஸ்வரூபமா இருக்கான். சத்தியமாயிருக்கான், ஞானமாயிருக்கான், அனந்தமாயிருக்கார், ஆனந்தமாயிருக்கார், அமலமாயிருக்கார். இப்படின்னு எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மங்களை விவரிக்கக்கூடியதான வேதவாக்கியம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று சொல்லக்கூடியதான வேதவாக்கியத்தில் சொல்லப்பட்டபடியாக சுரூபத்தை உடையவன். சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் என்பதாக சர்வசக்தி படைத்தவன், ஜெகத்ரூபியாக இருக்கக்கூடியவன், அதே மாதிரி பய வியாதி நிவாரகனாக இருக்கக்கூடியவன், விஜயலட்சுமி நாயகனாக இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார் ஜெயித்தருள்க அப்படின்னு சொல்றார். புவன நேத்திர த்ரயீமயா நேத்திரம் அப்படின்னு ஒரு பாசமாய் இருக்கக்கூடியது. பாசம்னா கயிறு. எப்படின்னா, லோகத்தை நான் எதன் மூலமாக பார்க்கிறேன்? அதுவும் பயத்தோடையும் வியாதியோடையும் இருந்து கொண்டு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற வஸ்துக்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த பிரகிருதி சம்பந்தத்தை போக்கடிக்கக்கூடியவர் தின் கயிறு. பாசம் என்று சொல்லக்கூடியதான கண்ணி மூன்று சூழ்நா, அப்படிப்பட்ட ஆயுதத்தை இங்கே ஸ்தோத்திரம் செய்கிறார். பாசக்கயிறு என்று சொல்லக்கூடியதான ஆயுதத்தை ஏந்தி நிற்பவன் சுதர்சனாழ்வான். பாசக்கயிறினால் என்ன செய்கிறார் அப்படின்னால், பிரகிருதி சம்பந்தத்தை போக்கடிக்கின்றார். பெருமாள் லோகத்திற்கு கண்ணாக விளங்கக்கூடிய வேதம் புகழக்கூடியதான பெருமாள். வேதங்கள் என்ன தெரிவித்திருக்கின்றதோ எம்பெருமான் விஷயத்துல அதெல்லாமே இந்த சுதர்சன ஆழ்வாருக்கு அப்படியே பொருந்தும். வேதத்துல உபனிஷத்துல சொல்லப்பட்டது எல்லாமே இவருக்கு பொருந்தும். அதனாலதான் ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலேயே புவன நேத்திர திரைமயா அப்படின்னு சொன்னார். லோகத்திற்கு கண் போன்ற வேத ஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடியவர். சவண தேஜஸ்திரீமயா யாகங்கள்ல சொல்லப்பட்டதான மூன்று விதமான அக்னிகள், சித்ஸ்வரூபன், அதே மாதிரி சர்வசக்தி படைத்தவன், சர்வசக்தா, சர்வகந்தா, சர்வரசா, இப்படியெல்லாம் உபனிஷத் வாக்கியங்கள் சொல்றது. அப்படிப்பட்டதான ஒரு தன்மையை உடையவன், பிரபஞ்சத்தினுடைய சகல பயத்தையும் போக்கடிக்கக்கூடியவன், எப்படிப்பட்ட பயம், எல்லாமே எல்லா விதமான பயத்தையும் போக்கடிக்கக்கூடியவனாக இருப்பவன் இந்த சுதர்சன ஆழ்வார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.